ബന്ധാം സമതി ഗുണജാതാം സമ്യഗാചാരയുക്താം ശ്രീ ബഹുമാന്യാം ജയതീം വെങ്കടാദ്രൗ ശ്രീമനോരിത്യം ശ്രീനിവാസസ്വമേവേ. കണ്ണാടി കാറ്റം വെപ്പ് കഴിവനം കഴിയും വെപ്പ് சென்னமலை வீடென்ன தைலம் வைப்பு இருந்து வரும் தீர்த்தங்கள் இருந்து வைப்பு புண்ணியத்தம் புகழும் வைப்பு புன்னையில் போது விழாம் வழக்கம் வைப்பு விண்ணவரம் மன்னவரம் விரும்பும் வைப்பு வேங்கிய வேலை வைப்பு சுவாமி ஆய்வுக்கு வந்தார். 80 ஸ்லோகம் தயாதேவி தான் பெருமாளை உற்சாகப்படுத்தி உந்துதல் சொல்லு செய்ய வைக்கிறார். அது சீனிவாச திருமேரியில சீராட்சி ஒரு பக்கம் இருந்தால் 100 பக்கம் இருக்கு. தயாதேவின்னு தேசியுடைய திருவிழம் தயாதேவி பெருமாளுக்கு குணம் தயை அதையே பிராட்டியா மாறாவும் தயாதேவி அப்படி போது என்னென்ன பண்றாங்க இத்தனை ஸ்லோகம் எனக்கு வச்சு 81வது ஸ்லோகம் கலிஜ்வரதி காலமேகாயுதம் என்ன பண்றா தயாதேவி பெருமாளை எப்படி உந்துதல் பண்றாள். காலமேகாயுதம் பெருமாள் அப்படி காலமேகம் மாதிரி பொய்கிறவர் அது எப்படி நமக்கு தோஷங்கள்லாம் நீக்க நம்மளை கொண்டு நிறுத்துறார். கருணை மழையை பொழிய வைக்கிறார். இது கிருப்பையர் கூப்பிடுறன் கிருப்பான தயை கருணை கிருப்பை அனுகம்பை இதெல்லாம் தயகிது கிருப்பையே தயாதேவியே கூப்பிடுறன் எல்லாத்தையும் போஷிக்கணும்னு ஆசை தயாதேவி விதித்தல் ஓகையா. அதுபோலவே பெருமாளுக்கு ஏற்றுகிறார்கள் பிராட்டி முதல்ல நம்மளாம் தூக்கி நிறுத்த ஆசைப்படுறோம் நம்மளாம் புஷ்டியாக்கணும் மோட்சம் வரைக்கும் நம்ம போகணும் அப்படி என்ன பண்றாருனால வெக்த அகையில அவர்த்தி பெருமாள் காமி வந்து தோஷம் விடுவானாச்சே பாபம் விடுவானாச்சே இல்லேன்னு காமிக்கிறான் கலைஞர்லாம் விளக்கலாம் முதல்ல அவர் தாயார் சீனிவாசன் ரிஷபாப்தி ஏறிருக்கானே அது அதுல மட்டும் திருவள்ளி மட்டும் இல்லை ஸ்ரீரங்கம் கோவில் திருமலை பெருமாள் கோவில்னு 100 ரிசர்வேஷன்லயும் ஏறிருக்கான் யாரு சீனிவாசன் தானே அறிவாளர்கள் ஏறிருக்கான் பதி பத்னிகள் பரிவாரங்கள் விஸ்வேஸ்வரர்கள் ஆழ்வார்கள் ஆச்சாரி இவ்வளவு எழுதுகிறார். வித்யகி திருமலை சீனிவாசன் மூலமா எல்லாருமே எதையெல்லாம் எல்லாருமே எந்த அத்தியார் தான் என்ன திருமணி திவ்ய விக்கிரகம் திருமணி கலிஜ்வரர் துர்கதி அப்படி திருமூர்த்தியுடைய சுவாவம் என்ன பெருமாள் திருமணியெல்லாம் பாபத்தை போக்கணும் நம்ம தான் கலியில் இருக்குவேன் பாபம் எரிய பண்ணும் அது கலி என்ற நெருப்பு அதுதான் பாடுற ரொம்ப எங்களுக்கு கலை தேர்றது அப்படி இந்த உலகம் மாற்றி முடிக்கிறது பெரிய மழை பெஞ்சாதான் அந்த பெரிய காட்டு தீமா இருக்கு பாபம் அழியும் பெரிய மழையாக தயாதேவி பொழிய வைக்கிறார் பெருமாளை பெரியும் கிருப்பையே விகித வீடையா அப்படி எவன் தான் மாதிரி பெருமாள் இருக்கணும் எல்லாரும் சேர்த்துக்கணும் கரை புரண்டு போறோம் சாதாரண ஆறு ஜலம் வரும் வெள்ளம் வரும் பெருமள்ள வந்தா கரையை அடிச்சுட்டு போகும் இன்னும் சௌக்கியமா இருக்கும் ஜனங்கள்லாம் கரை புரண்டு தீர்த்தத்துக்கு வரவே இல்லை அப்படி பெருமாளை பண்றோம் கரை புரண்டு உன்னுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் வரணும் காலமே காய்தான் அப்படி கரை புரண்டு போகணும்னா எப்படிப்பட்ட மேலே இருக்கணும் ஆழிமழை கண்ணா அப்படியே கருத்த மேகம் போல வரணுன்றத வேண்டாம் அதனால காலமேகம்னு பேர் மேகது அப்படியே நிறைய மழை பெய்யுது அப்படி அப்படி ஏழுகவன் எல்லா சீனிவாசம் முதலான எல்லா திவ்யும் பெருமாள் ஏழுக்க அப்ப தைய என்ன பண்றான் பெருமாள் பண்ணிடும் நிறைய வெள்ளம் அந்த அவனுடைய பிரீதி வெள்ளம் அனுகிற வெள்ளம் கரவழ்ந்து ஓடுற நம்ம பேரு காரணம் என்ன வெள்ளம் பண்றவன் தயாதேவி எவ்வளவு கேட்ட அகில அவன் இது தீர்த்தத்தை உதாரணமாக காட்டுறான். தீர்த்தம், குணவு, குளம், ஆறு, மகாநதி, ஜீவநதி, இது போயிட்டே இருக்கு தீர்த்தம். எது தீர்த்தத்துக்கே பேர சுத்தம், சுத்தம்னு சொல்லிருக்கு. தேவதையே சொல்லிருக்கு, ஆ போவை சர்வா தேவதாக, தீர்த்தமே தேவதை. அப்படி இப்படி நீர் வெள்ளமா வந்தா எப்படி இருக்கும்? நம்ம வந்து நம்முடைய பாபங்களை உடைய போயிடும். துஷ்டமான அபராதங்கள் நம்ம பண்றது கொஞ்சம் நினைச்சோம், பெருமாள் கோபம் வரதானே வரும். அது தடுக்கணும்னா அந்த பெருமாள் கோபத்தை அடக்கணும், அது தயாரியே பண்ணலாம். அதனால எல்லா திருமணம் அதனால கோபம் தான் ஏழை பண்றோம். ஸ்வயம் வக்தம், சித்தம், ஆயுஷம், மானுஷம், இப்படி பலவிதமான கோவில்கள் சொல்லியும் அழிவார்கள் பாடுறது திவிதேசம் 108, ஸ்ரீரங்கம் வராது, ஸ்ரீரங்கம் ஸ்ரீமஷ்ணம் வாரணமாமலை, இதெல்லாம் ஒரு 8 இருக்கு. அது ஸ்வயம் வக்தம், தானா மகிமை உள்ளது. சில பேர் போது ஆவிர் பவிச்சது. சித்தம், சித்த புருஷாலே கோவில் கட்டப்பட்டு அங்கே சேவிக்கிறது. புராண ஸ்தலங்கள், ரிஷிகள், சித்தர்கள், மனுஷாலே அங்கங்கே நம்ம கோவில் கட்டி விதமாக சேவிக்கிறோம். எல்லாத்துக்குமே ஒண்ணுதான், ஆத்துல வெளியே வச்சுக்கிறோம், எல்லாம் ஒண்ணுதான். ஒரே மாதிரி பெருமாள் இறங்கி வந்துள்ள ஸ்வயம் வித்தம் எல்லாம் பெருமாள் தானே சக்தி இருந்தா கூட மற்ற புதுசாக கட்டிட்டு சம்பளம் பண்ணுறதுனால அதே பரவாயில்ல சக்தி வந்துடும், வித்தியாசமே இல்லை. ஸ்ரீரங்காத்ரி அப்படி நடராஜர்மா சார் சிறந்த கிராம நிகேத்தனேஷன்னு, கிராமங்களில் வந்தாலும் அதே பெருமாள் தான், சக்தி குறவே கிடையாது. அது ஆண்களில் அத்தை ஏற்பாடு ஏற பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட அத்தை இருக்கான் பெருமாள் அனுபவிக்கிறோம். திருமஞ்சனம் பண்றோம் வாகனத்தில், அவரை கட்ட அதை போட்டு கட்டி கட்டி அவரை கை வைக்க இப்படி தோன்று என்ன பண்றாருங்க பொறுத்துக்கிறாரு. சர்வசகி திருப்பிகள் பெருமாளுக்கு நீங்க என்ன அனுபவிக்கிறது, என்ன வேஷம் வேணாலும் போட்டு என்ன பண்ணிக்கும் பார்த்துக்கும், நான் பொறுத்துக்கிறேன். அத்தைக்கார் பூஜை பண்றவாள் எப்படி பண்றாலும் அப்படிதான் பொறுத்துக்கிறார் பெருமாள். அப்படி அப்படி அனுகாயிகள் அது பெருமாள் நமக்கு வர நித்தியசூரியெல்லாம் வர நம்ம ஒத்தாசை பண்றோம். இமான் லோகன் காமான் காமலோக்கு சஞ்சரம் பெருமாளியெல்லாம் பரிவாரங்களும் போலயே வந்துடுறோம். எங்க வந்தாலும் அனந்தன் கருடன் விஸ்வக்சேரன் இல்ல பெருமாள் வரமாட்டாவெல்லாம் இந்த லோகத்துக்கு வந்தாலும் தகுந்த மாதிரி ரூபம் எடுத்துட்டு பெருமாளுடைய சஞ்சரிப்பார்கள். காமான் காமலோக்கு சந்தரம் அப்படி பெருமாள திருமையை அத்தே திருமையை சேவிச்சா குவாசனா குவத்தி குவாசனைகள் நம்ம கெட்ட எண்ணங்கள்லாம் தானா போயிடும். அதனால கோவில் போய் பெருமாள் எது செல்போரம் கேட்கலாம். பெருமாள் நன்னா சேவி, திருவள்ளிலேயும் திருமொழி, திருவள்ளிலேயும் திருமொழி, பாதாதி கேசம், கேசாதி பாதம், இப்படிதான் பண்றது. அப்ப பெருமாள் கேட்கும் போது எப்ப கேட்டேன், மலையாட்சி போற மாபகலாம் போடும் ஆபீட்டாம் மௌலி பரியந்தம் திருவடியிலும் திருமொழி வரைக்கும் சேர்ந்தா பாதகங்கள் பாபங்கள் கிட்டும் பாதகங்கள் ரொம்ப பொல்லாது. அந்த பாதகங்கள் போகவே போகாது அனுபவிச்சால் ஒழிய. அதே பஞ்சமான பாதகம் ரொம்ப பெருசு. அந்த பெருமாளை சேவிச்சு திருமையை சேவிச்ச பாதகம்னா போயிரு. பாதகங்களே போகும்போது உப பாதகம் அந்த பாதகங்கள் ஒத்தாசம் பண்ற சில பாபகம்லாம் கூடியே அவரோட சேர்றது அந்த பாதகங்கள்லாம் போகாதகமா கிம் போறது உபபாதகமா. அப்படி பெருமாள் திருமணி சீனிவாசன் முதலான திருப்பதி முதலான திவ்ய தேசங்கள் கேத்திரங்கள் அதான் போறது. மழை பெய்த மாதிரி போறது நல்ல நதியில எப்படி வெள்ளம் பெருக்கெடுக்குமோ நதிகள் கிழக்க போற சமுதிரத்தில் போய் கிடக்கிறதா நதிகள் மேற்கு போற நறுமதி தபதி அதெல்லாம் மேற்கு போற கிடைக்கிறது நலங்கள் நல்ல நதிகள் உள்ளதெல்லாம் போயிரு. அர்ச்சகா சர்வசகிஷ்ணு அப்படி பெருமாள் அனந்தகர் விஷயம் போய் வரும்போது தயை விடுவார பெருமாள் விராட்டிக்கு போட்டு போட்டு தான் வந்திருக்காவா அகிலையில் நிறைய வந்து பெருமை விடுவாள். அப்படி அழகான திருமையை நம்ம சேவிக்கிறோம். அங்க போய் கற்பூர ஆர்த்தி பண்ணும்போது கண்ணை முடியக்கூடாது, சில பேர் தெரியல. அங்க போய் தியானம் பண்றான், நீ ஆசை தனியாச்சே தியானம் பண்ணு. எழுபது கெடுபுறது கேட்டா எம்பெருமான் திருமடி இருப்பாரு, திருக்கண் இருப்பாரு, திருத்தோள் இருப்பாரு, திருமார்கள் இருப்பாரு, திருத்தொடைய பாரு, திருக்கை இருப்பாரு, சங்கரங்கிற அழுவார்களை பாரு, உடல்நாத பாரு, கணுக்களை பாரு, பாதத்தை பாரு, பால பீடத்தை பாரு, தாமரை பாரு, சேவிக்க வேண்டாமா? அதனால திருமலையில எப்பவுமே தேசிய ஈடுபாடு அதிகம் தானே, அதான் தயார் செய்தவன். ஏன்னா அவரே பெருமாளே வெங்கடேசாவதாரம் பெரும் திருமதி பெருமாளே தேசிகனா அவர்கள் விதர்க்க மாட்டார்கள். அப்படி இருக்கக்கூடிய ஆச்சாரியன் அதுக்கு விஸ்வாதிதாய சுகஸ்திய தேசிகன் சொல்ற தேசிகத்துல விஸ்வாதிஷா விஸ்வாதிசே சுகஸ்தியம் எங்கும் பரவாயில்லையான் பெருமாள் விஸ்வம் விஷ்ணு சாத்தான் வர மாதிரி பெருமாள் எங்க இல்லை காட்டுதான் முடியாது தோணுடன் தொழில்முறையுடன் அப்படி அப்படி இல்லாத இடம் ஒருவர் கிடையாது நம்ம கண்ணுக்கு தெரியாது உலகமே படிச்சாங்க எல்லாத்தையும் போதுதான் எல்லாத்தையும் விஸ்வம் அப்ப ஜெகத்தை சிருஷ்டித்து எல்லாத்தையும் இருக்கிறாரு அவனே விஸ்வம் ஜெகத்தன ஜெகதீஸ்வரன் ஜெகத்த ஆபர ஈஸ்வரன் ஜெகதாக இருக்கணும் ஈஸ்வரன் தான் ஜெகதாகாரனாக நின்றாய் அப்போ விஸ்வாதிசாய விஸ்வம் அப்படின்னு இருக்கு பக்தா இருக்கு அதே மாதிரி விஷ்ணு அர்த்த விஸ்வம் விஷ்ணு ஜெகத்தாலே மாறினான் உள்ள பூந்திருக்கான் எங்கெல்லாம் பூர்வான் விஸ்வம் விஷ்ணு சுகத்தேதாத்மகம் பெருமாளின் திருமணத்திற்கு சங்கரங்க கதாதரனாக அவர் திருமணத்திற்கு நீ பரம்பொருளா இது எங்க இருந்திருக்கு பரம்பொருளா எதுவுமே கடைபிடிக்க முடியல கதை எந்த தான் கைகால் திருமாவதம் விவாவதாரம் அத்தியாவதாரம் அந்தரியாம் எல்லாம் பெருமாள் தான் அதுவே இல்லையா எங்கும் பறவை இல்லையா எதையும் கண்டுபிடிக்க முடியலையே வந்தாஜ வந்தாஜத்துல ஸ்லோகம் வெக்திங்கரீக கதகேந்திராத்மகாந்தே பெருமாள் நமக்கோசம் விஜயகத்தினர் திருமையை எடுக்கிறார் அதே இது வந்து எங்கும் பறவை இருக்கார் ஹிருதயத்தில் இருக்கார் எங்கும் பறவை இருக்கிறீங்களோ அல்லது ஹிருதயத்தில் இருக்கிற யார் பார்க்கணும் பார்க்க முடியுமா பார்க்க முடியாது யோகிகள் தான் பார்க்க முடியும் அதனால அது அது பெருமாளா நீ திருமணத்திற்கு விஜயம் இது பெருமாளா சொல்ல முடியாது எதுக்கு தியானங்கள்லாம் போராட்டார் திருமங்கி ஆழ்வார் ஏறார் புயல் விட்டு காக்கை பெண் போவதேன் அவர் கத்திரி ராஜா மாறினால் அவருக்கு தெரிஞ்ச அழகான உதாரணம் சொல்றார் கொழு கொழுன்னு முயல் இருக்கு அது விட்டு மாமுக்கு ரத்த இருக்கிற வச்சா கொஞ்சம் கூட மாமசம் வராது காக்கை எந்த சாப்பிடுவார் அது தரையில ஓடுற முயல் இதை விட்டுட்டு மாமசமே கொஞ்சமா இருக்க காக்கை பின்னாடி ஓடுவா ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவது அதனால காக்கை அரசு முயல் திருமணி இங்க இருக்க அத்தியாவதாரம் இது விட தியானங்கள் விஸ்வம் தான் எது கடத்தேறப்பட அதுக்கு போறக்கடைய அத்தியாவதாரம் தேவைங்கோ இவரே தான் பெருமாள் இவரே தான் விஸ்வம் திருமணி தேகாத்மவாதியானார் அப்படின்ட்டா பெருவா பெருமாள் பரமாத்மா எங்கும் பிறகு பரமாத்மான்றதை இங்கே தேக திருமணத்தில் இங்கே தேவைங்க அதான் பரமாத்மா இதுக்கேற்ற அத்தை உறுதி ஏன் போறணும் அப்படின்றார் அதனால் வெக்தியும் கதையந்தி தத அத்தை காந்தி ஏன் அதிரோகரி மொழி தொதுபாசக எதுக்கு விக்கிரகத்தை சேர்ந்து சொல்றான் ஞானம் பண்றவாளுக்கு உபாசம் பண்றவாளு கூட அந்த புத்தி சைரியம் வரணும் பெருமாளுக்கு அத்தை இருக்க பெருமாளை தியானம் பண்ணி கொஞ்சினா எங்க இருக்கு பரவாயில் நீ தியானம் பண்ண முடியும் அவளுக்கு உபாசம் பண்ற வாழ்க்கை பாகம் தொகையில தலைவேதி விதர்க்கிடுவோலாம் அவளே தியானம் பண்றான் ஏன்னா விக்கிரகம் இதுவே விஷயமா இந்த விஷயமே விக்கிரகமா ஒன்னும் புரியுதுவார் அவர் ஏறாறு வயதில் விட்டு காக்கை போவது என்று அதனால பெருமாள் எப்படி தியானம் பண்ணும் வைகுண்ட பெருமாள் தான் இங்க இருக்கார் வைகுண்டத்தில் எப்படி இருந்திருக்கார் ஒரு அவருக்கு என்ன வயசு தெரியுமாரி அகுமாரி விவாதம் உபரிஷத்து யாரா சொல்லுது குமார வயசு தானம் ஒரு பதினாறு வயசு தானம் 70 வயசும் தானக்கூடாது யௌவனம் அகுமார யௌவனஸ்திதம் அச்சுசிதகள் தேசிய நிகழ்வுகள் பெருமாள் எப்படி இருக்கார் அகுமார யௌவனஸ்திதம் அகிந்த புறநாத அபிமதம் அனுரூபம் அவர் எந்த ரூபமானாலும் எடுத்துக்கிறார் இது பக்தர் எந்த ரூபமானாலும் எடுத்துக்கிறார் போய் பார்த்தா நான் ஸ்ரீ மத்யமா சேவிக்கிறேன் நான் விஸ்வரூபமா சேவிக்கிறேன் எதுவான தியானம் பண்ணு நான் வந்து கிருஷ்ணனா சேவிக்கிறேன் நான் ராமனா சேவிக்கிறேன்னு அபிமத ரூபம் அவர் எழுதுகிறார் பக்தால எந்த ரூபம் ஆராதிக்கலாம் அவர் எந்த ரூபம் எழுத்து அவதிக்கிறாரோ பிராட்டி எந்த ரூபம் எழுத்து வரா சீதா ராம ஜென்மணி ராமன்தான் சீதையா வரா ருக்மணி கிருஷ்ண ஜென்மணி அதனால எடுக்கிறார் அப்படி நித்தியம் சுபாவ சித்தம் சூரியத்தே ஏன்னா பெருமாள் நித்தியம் இருக்கிறார் எங்கேயும் சாத்தியம் சாமித்தியம் வந்திருக்கார் சுகம் தவ ரூபம் பெருமாள் ரூபம் இருக்கே அவ்வளவு ஆனந்தமா திருமையை தியானம் பண்ணும் நீ கோவில் போய் நேரம் சேவிக்கணும் அப்புறம் வந்து தியானத்தை ரூபத்தை சேவிக்கணும் கலை ஜுவலம் சேர்க்கிச்சு என்ன கலவு வேங்கட நாயக்கா அதுக்காக காத்திருக்கார் கலையில பிரசாதியாக வரப்பிரசாதியாக சீனிவாசன் திருவதி இருக்கானே கலி ஜுவலனு கலி கலவு வேங்கட நாயகான் அதுவும் கலியில சீனிவாசன் சேவிச்சா அப்படியே பாவத்தை பொழித்து விடுறார் வேங்கடம்பு வேம்ன பாபங்கள் கட்டம் அதை போக்கெடுக்கக்கூடியவர் வேங்கடம் கல உஜ்வலன் அப்படின்னு தேசிங்க கலிஜ்வலன அப்படி கோகிலத்வேதா அஸ்திவான வேதி என்ன என் தமிழ் லோகையில் வேதம் அவன் யாரும் தெரிஞ்சுக்க முடியும் இருக்கா இல்லையா தெரிஞ்சுக்க முடியுமா ரொம்ப கஷ்டம் ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லா அழியவல்லன் பெருமாள் எப்படி எந்த வயதும் கேட்டு தெரியும் இந்த நம்ம பெருமாள் ஆனா பெண்ணா பரபிரம்மன் சொல்றேன் அது ஆனா பெண்ணா ஆனா பெண்ணா ஆண் இல்லை அப்புறம் பெண்ணா பெண்ணும் இல்லை அப்படின்னு என்ன நங்கை திருநங்கை சொல்றாரு அலிகள் அலிகளாக இல்லை பெருமாளை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அப்படின்ட்டார் அதனால ஆழ்வாசன மாதிரி அச்சாத்திரி மீன் விட்டு வரீங்க போவாளா ஏழார் முயல் விட்டு காக்கை போய் பெண் போவதே மகாபருவா மயில் சாப்பிடணும் ஆசைப்பட்டான்னா மயில் தாடி வந்தாலும் வரட போயிடும் காற்று கிடைக்கிறது அதிகம் நாளை மயில் வரை இந்த காட்சி வரும்போது ஒரு பழம் உண்டு அதே மாதிரி நாளை பலாப்பழம் வரப்பை நாளைக்கு வரும் அது பலாப்பழம் வரதோ வரலையோ அது ஊக்க முடியாதோ கலாப்பழம் சாச்சா பசிப்பு வாய்க்கை ருசி பசி போயிடும்போது இன்னைக்கு கிடைக்கிறத நாளை பலாப்பழத்தை வரும் இன்னைக்கு கலாப்பழம் விசேஷம் இப்படிதான் உதாரணம் சொல்லலாம் அவன் அவதாரம் பண்றான் நமக்காக திருமணி முதலாம் இடங்கள்ல வேதம் சொல்லிட்டு அவன் ஜொலிக்கிறான் எப்போ அவதாரம் பண்ண பண்ணதான் நமக்கு எல்லாம் டீ ப்ரமோஷன் வந்தா குறைவு பெருமான் தீப என்ன பிரகாசம் ஜாஸ்தேஜானம் பவதி யாஜமான அஜாஜமான பௌதா விஜாயத்தை பலவதான் இருக்கணும் ஏன்னா பஜன சுகம் ஏகசிய விபுலம் பக்தி பண்றா கூட அது நல்லா செழிக்கணும் அந்த பக்தி எனக்கு அர்த்த திருமணி சேவிக்கணும் அது திருநாமத்தை சேவிக்கணும் சொல்லிட்டே இருக்கும் பேராயம் உடையான் என்பதால் பேராயம் உடையான்னு சொன்னான் அதனால பாதாதிகளும் சேவிக்கணும் இதுதான் அனுபவம் அமர்நாத் அனுபவிக்கிறார் திருப்பனார் மின் கமலபாதம் அடுத்து சிவந்த ஆடை எயில் ஊந்தி மேல் திருவயிற்று உதரபந்தம் திரு ஆர மார்பும் முற்றும் உண்ட கண்டம் கண்டீர் செய்யவாய் ஐயோ பெரியவாயகங்கள் எனக்கு எழில் நீலமேனி ஐயோ ஐயோனா கஷ்டம் இல்லை ஆச்சரியம் குதிக்கிறது இந்த மாதிரி நீலமேனி அங்கங்கமா அனுபவிச்சேன் சமுதாயமா மொத்தமா அனுபவிச்சேன் பரபரவலான நீலமேனி ஐயோ அமுதனை கண்டகங்கள் மற்றொன்றை காணாது அப்படி பாலத்திலேருந்து திருமுடி திருமணி அனுபவிச்சார் அதே மாதிரி பகவத் ஜாதவம் தேசிகர் அங்கங்கமா அனுபவிக்கிறார் பாதாம்போஜம் புதிவரதி திருமுடி தாமரை அப்படியே புதிபலிக்கிறது அப்படி ரங்கநாதசு நாபிகி அப்படியே சேர்த்திருந்தார் ரங்கநாதனுடைய நாவி இருக்க கொப்பூல் தொப்புள் அது சேவிக்கிறேன் கஜேந்த சிங்கர தவரசனான் சொல்ற மகேந்திரன் கட்டி போடுற அந்த பெருமை பெருமாளுக்கு உண்டு அதே மாதிரி ஏது பீதாம்பரத்தோட பெருமாள் சேவிக்கும்போது மன்மதன் என்ன அழகு சாட்சான் மன்மது மன்மதா இல்லையவன் மன்மதருக்கு மன்மதன் அப்படியே போல தாம உதரம் பந்தகதம் அப்படின்னு திருவயிற்று உதர பந்தம் திருமாவளி இடுப்புல கயர் கட்டின அடையாளம் தெரியும் அந்த உதரம் இருக்க கயர் அடையாளத்தோடு இருக்கும் பெருமாளுக்கு தாமோதரம் ஒரு பேர் உண்டு அப்படி வெண்ணெய் தள்ளுபோது எதிரோதை கட்டினாரு அந்த அடையாளம் இருக்கு தாமோதரம் பந்தகதம் தாமோதரம் நினைச்சா மோட்சம் பந்தம் போயிடும் மோட்சம் தான் வந்துட்டேன் ஸ்ரீரங்கநாத திருமேனியில அந்த அந்த கயத்து அடையாளத்தை வேண்டிவாடு தான் காமிப்பாளாம் அது காமிச்சா மோட்சம் அப்படி தாமோதரம் பந்தகதம் அப்படியே வந்து தேதி அனுபவிக்கிறார் ஸ்ரீவத்தேன பிரதிதேவி பகவான் திருமாறு அனுபவிக்கிறார் என்ன அழகு என்ன அழகு எதனால் அழகு திருமாறு பெருமாளுக்கு பிறகு ஏற்றுக்காரே ஸ்ரீவத்ஸ்வன் அடையாளம் அதனால பெருமாள் வந்து ஜொலிக்கிறார் ஸ்ரீவத்தேன பிரதிபகவானம் அப்படி சித்திரையா வைஜெயந்தி அழகான வைஜெயந்தி மாலை தரிசனம் மாறுபது அழகு பிரம்மாண்ட பரிகமபி பரிதமபி கஸ்மான குசமுதரம் அனுபவிக்கிறார் பெருமாளே பிரம்மாண்டம் ஊர நீதான் இருக்கு பிரம்மாண்ட பிள்ளை காலத்துல யாரும் இல்ல, எல்லாத்தையும் நீ தான் வயசுல விழுங்கி வச்சுட்டு இருக்க. பிரம்மாண்டம் ஒரு பிரம்மாவே, பிரம்மாண்டத்துக்கு எவ்வளவு கணக்கு இல்லை. அதே மாதிரி எத்தனையோ பிரம்மாண்டம், எத்தனை பிரம்மாண்டம், ஒவ்வொரு பிரம்மாண்டத்துக்கு ஒரு பிரம்மா உண்டு, அவருடைய ஆட்சி அட்மினிஸ்ட்ரேஷன் எத்தனை பிரம்மாண்டம். பாகவதத்தில் சொல்ற பதாக அவதாரம் பெரிய அவதாரம் அடைகிறார் பதாக. அதுல பன்றிக்கு நிறைய மயில் அப்படி இப்படியே இருக்கும், என்ன முடியுமா? அது பெரிய பைய, இந்த மாதிரி பன்றி இந்த சாதாரண பன்றி இல்லை. அப்போ ஒவ்வொரு மயிற்காலையும் ஒரு பிரம்மாண்டம் இருக்கும், வராக அவதாரம். அவன் எத்தனை பிரம்மா, சரி இவ்வளவு பைசா ஆகினி, இத்தனை பிரம்மாண்டம் வயிற்றுல எங்க அடைக்க முடியுது, எங்க எந்த மூலையில் அடைக்கிறீங்க, எங்க இடங்க பிடிச்சது ஆச்சரியப்படுறான். அப்படியே அனுபவிச்சு மத்திய ரங்கம் மமத ஹிருதயே, ரெண்டு காவேரி மத்தியில் ஏறிருக்கார் ரங்கநாதன், ரெண்டு ஹிருதயத்தில் வந்தார் சொல்லி முடிக்கிறது. அவரும் போதாதி கேசவதாய் பாடி தந்தேன்னு பகவத்ஜான சோபாத்த அடிக்கிற அனுபவிக்கிறார். எப்படிதான் அனுபவிக்கிறார் பாடவா? பீதாம்பர ஏன பரிவார வதி தாஸ்தியே செய்தி, பீதாம்பரத்தை பார்த்தாலே சேர்க்கிற போல் இருக்கு, அருமையா இல்லாம போல் இருக்கு. பிம்பாதே செய்தி அந்த கோபப்பழ மாதிரி இருக்க பெருமாட்டை திரு அந்த உதவிகள் இருக்க அப்படியே முதி ஒல்ல கொள்ளுது. அப்படி திருமே வபுஸ்தே திருஷ்டுவாமாம் திருப்பதோமே, ஆறாவதம் திருப்திய கிடையாது பெருமாள் சேவிக்கும் போது. இப்படி கேசாதி பாதம் பாதாதி கேசவம் பாவல உண்டு. அப்படி விசாந்தி மலையில பெருமாள் எழுதியிருக்க, மலையில எழுதினா என்ன எல்லாரும் வரணும் சேவிக்கணும் எல்லாரும் என்ன மலரும் விஷ்பிஷ்ட பருவத்தானாம் மலைன்னா பெருமாள் இருக்கக்கூடிய இடங்கள், திருமலை அழகர் மலை திருமாலஞ்சோர மலை பத்திரிகா சமுந்திர மலை திருநீர் மலை அஸ்திகிரி அஸ்தி மலை அஸ்திகிரி மலையிலையும் பெருமாள் இருக்க இப்படிதான் நம்ம கோசம் பண்றாரு பெருமாள். அப்படி பெருமாள் நம்ம சேவிக்கிறோம், ஏன் கூடியே திரு பிராட்டி திருமாவை இருப்பார் அந்த மாதிரி அனுபவிச்சோம். அதே கூட தேவதேவி இருக்காரே அப்ப நம்மள காமி சொல்றாரு பெருமாளுடைய அன்பு கரைபரண்டு வச்சு நம்ம மூழ்கி அடிச்சு நம்மளை காப்பாற்றுறார். இப்படி இந்த ஸ்லோகத்தை அனுபவிச்சோம். ஸ்லோகமானது கிருபே விகித வேளையா கிருத சமக்ர போஷை துவயா கலிஜ்வர நல்கதே ஜெகதி காலமே காயிடம் விஷக்ஷிதராதிஷு ஸ்திரிபதேஷு சானுப்ளவைஹி விஷாத்ரிபதி விக்ரஹைஹி விவகதா இராவக்ரஹைஹி. 82க்கு போறோம். 82வது ஸ்லோகத்தை தேவாதேவி என்ன பண்றாங்க, பெருமாள் ஈக்ஷண தியான சம்ஸ்பர்ஷி பார்வையினாலையும் நினைக்கிறதுனாலையும் தொடுவதனாலையும் இப்படி மீன் ஆமை பட்சிகள் மாதிரி பெருமாள் காப்பாத்துறார். அது தயாதேவிகளாக எல்லாத்துக்கும் கூட இருக்கார். முதல்ல பெருமாள் நான் முதல்ல சொல்லி காட்டுக்கு போற ஊர் நீ காடுதான் கஷ்டம் வராதேன்னு ராமன் சீதையை வரதான் வருவேன்னா லக்ஷ்மன் வரமாட்டேன்னா லக்ஷ்மன் தானும் வருவார். ஒவ்வொருத்தரா பெருமாள் சரணாதி பண்ணி கூட கிளம்புற வேண்டியும் அப்ப சுமந்தர் தேர் தயார் பண்ற ரசத்து மேலே ஏற்றி முதல்ல சீதை ஏறாள். தம் ரதம் சூரிய சங்காசம் சீதா கிருஷ்ண ஜெயததான் உடனே ராமனோட போடணும்ட்டு முதல்ல தேர்ல ஏறவ சீதை பல பலான தேர் பொன் கலர் அக்னி மாதிரி ஜொலிக்கிறது பொன் கலரா இருக்கு. சீதை அந்த தேர்ல காட்டுக்கு போச்சு முதல்ல ஏறாள். ஆரோக கிருத்வாலங்காரமாத்மன அலங்காரங்கள் எல்லாம் பண்ணிட்டு தேர்ல முதல்ல வளர்கிறான். அதோ உஜ்ஜல சங்காசம் சாமிகர விபூஷிதம் தம அரோகு தூர்ணம் தாசரு அதுக்கப்புறம் ராமன் லக்ஷன் தேர்ல ஏறான். விளையாட்டுதான் நம்ம கிளர்ச்சியா முதல்ல காட்டுக்கு போச்சவன் தேர்ல சீதை முதல்ல ஏறாள். அப்படியே காட்டுக்கு போறான் புகரை சந்திக்கிறான். கங்கை நதிக்கு தாண்டனம் குருவனோட சக்கியமா இருக்கு. அந்த அந்த ஆறுல படகுல ஏறணும் கொஞ்சம் அங்கேயும் சீதையைதான் முதல்ல ஏற பண்ண வைக்கிறான். சப்ராது சாசனம் சுட்டுவா சர்வம் அப்பள்ளி கூலையின்னு ரொம்ப சௌகரியமா பண்ணி வச்சு அழகா பண்ணி சீதையை ஏற்றாலும் படகுல தேர்ல ஏற காட்டும் படகுல ஏறதுன்னு கஷ்ட முடியும். ஆரோக்கிய மைசிரியும் பூர்வம் அங்கே தானா ஏறினார் ரதத்துல. இங்க ஏற வச்ச ராமலட்சுமணன் சீதையை படகுல ஐஸ்வரியம் பூர்வம் அவரோ ஆத்மவான் ததா. அதுக்கும் பகவான் சர்வாத்மாவான பரமாத்மான் பகவான் அசாரோக தேஜஸ்வி பகவான் ஸ்வயம் லக்ஷ்மண பூர்வஜா. லக்ஷ்மணன் தானும் ஏறிந்தான். அப்ப முதல்ல நம்மளை காப்பாத்துறதுக்காக பிராட்டி முதல்ல தயார் பண்றது பகவான் நினைக்கிறான். தயாதேவி பிராட்டி வரல காரணம் அவதாரம் பண்றான். டி ப்ரமோஷன் சொன்னவன் பிள்ளை இல்லைன்னா சுயீகாரம் பண்ணிக்கிறா பிள்ளை உண்டாக்கிறான். எப்படியாரும் அப்பா உண்டாக்க முடியுமா? யாரா அப்பா நினைக்க முடியுமா? அப்பாவை நினைச்சாராம் பகவான் அவதாரம் பண்றதுக்கு. ராவணோட ஹிம்சை பொறுக்க முடியல. தேவதைகள் தான் சரணாகி பண்றான். பெருமாள் அவதாரம் பண்ண கேட்டுக்கிறா. சரி கவலைப்படாங்க, நான் மனுஷம் பண்ணியே நான் மனுஷ அவதாரம் பண்ணியே நான் மனுஷனால வதம் கூடாது வரம் வாங்கல. அதனால என்ன ராவணன் வதம் பண்றது நான் மனுஷாவதாரம் பண்றேன்னு அவள் சொல்லி வந்துட்டு நம்ம யார் வயசுல பிறக்கலாம் யார தகப்பதாக தேர்ந்தெடுக்கிறார்கள் பகவான் ஒருத்தனால பண்ண முடியும். பீத்தரம் தசரசம் ரூபம் மானுஷியை சிந்தையா மாசம் வால்மீகி. அப்படி சமுத்திரம் இருக்கும்போது வங்கக் கடவு கிடைந்து அப்படிப்பட்ட சமுத்திர மகத்தையும் பெரும் பிராட்டி எதுக்கோசம் நம்மெல்லாம் காமாத்தணும். அந்த அழகான சமுத்திரத்துல மீன் மத்ஸ்யாவதாரம் எடுக்கிற போது மத்ஸ்யாவதார விசேஷத்தை தேசிய அனுபவிக்கிறார். நிர்மக்ன ஸ்துதியாட மக்ன தசாதத்த க்ஷணைஹி விக்ஷணைஹி ஒரு டோலாரோக ததோகலம் பகவதோ மாத்யம் பாத்திரான மீன் மத்ஸ்யாவதாரத்தை சேவிக்கிறார். நிர்மக்காச மத்ஸ்யாவதாரத்தை வேதங்கள் அபகரிக்கப்பட்டது சமுதத்துக்கு கொண்டு வச்சுதான் அது எங்க இருக்கு தேட போனார். சுதிஜான மார்க்கண தசா கண்ணு வீசிட்டே போகணும். ஒரு இடம் கூட விடாத பார்க்கணும். கண் பார்வையிலே நகர்ந்து கூடாது மேலே இருக்கிற இடம். அப்ப மீன் அவதாரம் எடுத்தாராம். ஏன்னா மீன் கண்ணை மூடாது. ரத்த கிருணைகி வீக்ஷிணைகி அவர் தேடி தேடி போற போது அப்படி அலை அலை இப்படி எப்படி வரலாம் அதை அனுபவிக்கிறார். அந்த அலையே சமுதிரையே ஊஞ்சல நினைச்சுக்கிறார் மிச்சாவதார பகவான். அப்ப எப்படி பகவான் மிச்சாவதை காப்பாற்றும் மத்யம். அப்ப மத்யம் கண்ணால அப்படியே விழிச்சுட்டே வேறு தேடி அதே மாதிரி பகவான் கண்ணு மூடாத நம்மளை பார்த்துருக்கான். அது அதே மாதிரி தியான அடுத்தது ஈக்ஷனாச்சு தியான. ஆமை இருக்கு தன் குட்டிகளை நினைக்குமாம் சௌக்கியமாக நினைச்சாலே போறோம் ஆமை குட்டி வளர்ந்துருவோம். அவ்வளோ அசுகு புவனத்திரையும் கண்டு உயினை ஏற்றினா அதன் தேசிய அனுபவம் கூர்மாவதாரத்துல கண்டு உயினை ஏற்றினா அமிர்தம் வேணும் கேட்டு தேவதைகள் பெருமாள் மோட்சம் வேணும் இந்த உடம்பு பலம் வேணும் கேட்டாலே கொடுப்பார். தங்களுக்கு பலம் போயிட்டு அமிர்தம் இல்லை தேகனா வந்து போச்சு சமுதத்து பால் கடல கடைங்களும் அமிர்தம் வரணும் சாப்பிடணும் தேகனா வந்துருந்தார். என்ன பண்றது எல்லாருக்கும் ஒவ்வொன்றா சொல்லு நேரு உலகத்தை கொண்டு சேர்த்து சமுதிரத்துல அது கூட இல்லாத முடியல. நேருடன் கொண்டு ஏகையாண்ட பண்ண வைக்கிறார். வாசியின் பாம்பன் மத்து கையிலா வச்சிருந்தோம் அப்படி கடைங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் அசுரர் ஒரு பக்கம் தேவதைகள் இப்படிலாம் வயசு சொன்னாரு. மேல போறது மழை கடையில போகுது. அப்ப என்ன பண்றார் மேல ஒரு அவதாரம் எடுத்து அமுதுறார் கீழே போறது. கீழே பவுண்டேஷன் சரியா இருந்தாலும் கடைய முடியும். கீழே ஒரு கூர்மூபியாக இருந்தால் மழையை தாங்குறார். அப்போ கடையிறதுகள் ரெண்டும் ஆமா ஆமா ஓடு எவ்வளோக்கும் அது மேல மழை கடையிறதுகள் நம்ம முதுகு முதுகு மேல கடை ஆமா முதுகு மேல கடைய படுறது நல்லா சொரிஞ்சு விடுற மாதிரி இருக்கான் பகவானுக்கு. கண்டு உயிரி அதுனா சொல்லி விட்டா என்ன வரும் குழந்தை சொல்லி விடிட்டு அதை சொல்லியே தான் தூங்கிடும் குழந்தைகள். நித்ரானஸ்ய பரஸ்ய கூர்ம பூஷா இந்த பெரிய அவதாரம் கூர்ம அவதாரம் பெரிய மலை பெரிய வளம் கொண்டு இந்த பக்கம் ஆயிரக்கணக்கான மிக ஆயிரக்கணக்கான கரையரா கூர்ம அவதாரம் அப்படியே சுகமா தூக்கம் வரலாம் பகவானுக்கு. நம்ம மாதிரி தூக்கமானா ஒரு ஆனந்தம் நமக்கெல்லாம் தாமசமான தூக்கம். நித்ரானஸ்ய பரஸ்ய கூர்ம தூக்கம் வந்து குரல்ட்ட வருது குவாலிட்ட வருமா தோக்கம் வந்தா பெரிய பூச்சி வரும் சில பேர் பெரிய குவாலிட்ட வரும். அந்த பூச்சி தான் அலையா மாறுறது அலைய அது வாசவர்மையா அது பண்ண போது அது ஊஞ்சலாக மாறுறது. கீழே தூங்குறார் குவாலிட்ட வருது மூச்சு வருது பெரும் அலை வருது பார்க்கறதுல ஒரு இடத்துல ஆதிசைல பதினஞ்சு பிராட்டியோட அங்க அந்த ஆதிசைல படுக்க இப்படி எப்படி ஊஞ்சல் மாதிரி ஆடலாம் அங்கேயும் பிராட்டி எப்ப பெருமாள் விடுறது இல்லையே, கூர்ம அவதாரத்தையும் விடுறது இல்ல, இந்த சீராட்டையும் விடுறது இல்ல, அப்படி கூர்ம அவதாரத்தை அனுபவிக்கிறார். சமிக்கிண விசிந்தன பிரோதிகி பச்ச கூர்ம அதிகம், அப்படி அம்சம் பட்சி இப்படி பார்க்கிறது நினைக்கிறது சொல்றது இத்தனை பட்சிகளை எத்தனை மூணு சமாச்சாரத்தை சொன்ன அவதாரங்களை எல்லாத்தையும் வச்சுக்க வேண்டிய சொல்லி அந்த ஸ்லோகத்தை அனுபவிக்கிறார். அது ஸ்லோகமா இருக்கிறது. ஸ்லோகம் ஒவ்வொருக்கும் அவதாரங்கள் மத்தகூர்ம வராகஸ்ய நரசிம்மஸ்ய வாமனஹ ராமோ ராமஸ்ய ராமஸ்ய கிருஷ்ணஹ கல்கி ஜனார்தனஹ. பத்தாவதாவது ஸ்லோகத்தை கிடைக்கிறார். மத்யம் கூர்மம் வராகம் நிசம்மன் வாமனன் ராமோ ராமோ ராமஹ முன்னும் பின்னும் ராமராய் நான் தான் சொன்னார்கள். ராமஹ முதல் ராமன் பலராமன், அடுத்த ராமன் சாக்ஷாத் சீதாராமன், அடுத்த ராமன் பரசுராமன், இப்படி கிருஷ்ண இப்படி சதுர்முக சிருஷ்டி எல்லாம் பண்றார். இப்படி பெருமாள் முதல் சித்திக்கிறார், பெருமாள் சித்திக்கிறார், அப்பப்போ பிரளயங்கள் வருது, அவாந்தர பிரளயம், சாந்திக பிரளயம், சர்வ மகா பிரளயம், பல விதமான பிரளயத்தில் ஆயிரம் சதவீதம் பெருமாள் ரெண்டு தினம், அதுல பூர்வார்த்தம் உத்தரார்த்தம் நம்ம திவிய தினம் சங்கல்பம் பண்ணிக்கிறோம். அப்படி அப்பப்போ பிரளயம் வரும்போது பெருமாள் சித்தி முறை ஆரம்பிக்கிறார். 50 கோடி விஸ்தீர்ணமான லோகத்தை சித்தி பண்றார். அப்படி சொல்ல போது சீதாவதாரம் ராமாவதாரம் எடுக்கிறார். அங்கே அடையாளங்கள் சொல்ற போது சீதை சொல்றார். ஒரு இடத்துல பரிஷ்டமாச்ச சுத்தோகம் எப்படி தூங்கிட்டேன்னு சொன்னார் இல்லையோ, நாங்க ரெண்டு பேரும் கலப்புல தூங்கிட்டோம்னா இந்த கதையை சொல்ற ராமன் சொல்லு இந்த கதையை, நாங்க பரிஷ்டமா ரொம்ப காட்டுல கலந்து வந்த கலப்பினாலே தூங்கிட்டோம். சுத்தாச்சே ராகவாங்கே நான் அப்படியே அவர் மடியில பார்த்து நான் தூங்கிட்டேன். பரியா ஏன பிரசுத்தே அவர் அதே மாதிரி என் மடியில பார்த்து தூங்க சார், ரெண்டு பேரும் தூக்கம் வந்துடும். அப்புறம் காக்காசம் வந்து ஹிம்சை பண்றான் சார் வந்து. அப்படி அழகான தூக்கம் உண்டானா நம்ம மாதிரி தூக்கம் இல்லை, பகவத் அவதார தூக்கம் அதெல்லாம். அப்படி வரா அவதாரத்தை பெருமாள் எடுக்கிறார். பூமி தேவியே சீதாதேவி பிராட்டி பூமி அவதாரம் தானே, அதை பத்தி சொல்லும் போது பூமி தேவியை அபகரித்து போனான் ஹிரண்யாக்ஷம் கொண்டு சமுதிரத்தை எங்கேயோ கொண்டு வச்சுட்டோம். பெருமாள் வரா பெரிய அவதாரம் எடுக்கிறார், பன்றி அவதாரம் எடுக்கிறார். ஏன் பன்றி அவதாரம் எடுக்கிறார், அது நன்றா பூமி தோன்றதுக்கு சக்தி உண்டு, அந்த அவதாரமாக எடுக்கிறாங்க. அதுவாது லோக பன்றி அது உபமானத்தை எழுத்தாரு தவிர அது மாதிரி குணங்கள்லாம் பெருமாள் கொண்டான திவ்யமான பன்றின்னு நம்ம நினைச்சுக்கணும். அதே மாதிரி ஆமைனா இந்த ராமையா அது மாதிரி கிடையாது. அதனால அந்த அந்த வராக நம்மளை காப்பாற்ற வேணும் தசாவதாரத்தை தேசிகன். ஜெகந்தி குகனா பௌத்ரீகத பிரம்மாண்ட, அப்படியே லோகத்தை எடுத்துட்டு வரணும், பூமி தாவியை காப்பாற்றணும். அலகல் அறையில அந்த சௌரத்தை குதிக்கிறார், பெரிய ரூபம் எடுத்து வராகம் வராகம் குரு குரு குரு சத்தம் கொண்டிருக்கும் ஒரு பன்றியானது, அந்த சத்தத்தை பெருசாக்கினார். அதனால அலைகள் நிறைய இந்த சந்திரத்தினாலே அலைகள் தால சௌந்தர ஜலம் குலையோர்ம குருவி கோணாரவை துர்குரை அப்படியே கீழே போய் கோரப்பல் பெரிய கோரப்பல் பெரிய ஆகாச பூமி எனக்கு வராது கோரப்பல் அது மாதிரி அங்க போய் பூமியை தூக்கி எடுக்கிறார். பூமி பிராட்டி பெரிய அவதாரத்தில் பூமி பிராட்டி எங்கேயோ சேர்ல ஓட்டின மாதிரி ஓட்டிட்டு இருக்காரு. அந்த தந்திரத்துல எத்தம் சாங்கர போட்டி காட்ட கட்டணம் கீழே விழுந்து விளையாண்டாங்க, நன்னா ஓட்டின்ட்டான். நிஷ்கம்பனித்தி ஜாகவே கொண்டு வரணும் கொஞ்சம் பிரம்மஸ்வம். அதனால அசௌ பகவதி புஸ்தேவ விஸ்வம்பர அது கோரக்கல் மாதிரி ஓட்டுண்டாலாம். பன்றியானது சாகாதவர்களால் தோன்றும், தோன்ற போது கோர கோரப்பெல்லாம் தோன்றும். அது பூமி கடியில கிழங்கு இருக்கும், அதை சாப்பிடும். இன்னைக்கு ஸ்ரீமூட்டத்துல முத்தக்காசி அதன் கோரக்கல் மாவுதான் பிரசாதமா கொடுப்பா. புஸ்தேவ விஸ்வம்பர அப்படி பூமி தேவியை காப்பாற்றினார் வராக அவதாரம், எப்பேற்பட்ட வராக அவதாரம். பூமிக்கும் ஆகாசம் பெரிய நிக்கிறாரு, தேசியம் வரலாறு அனுபவிக்கிறார். அப்பா ஆலமலை பழைய காலத்துல ஒரு மரத்துல ஆலமா மரத்து இறைமையில் ஒரு பாலகனாய் ஞானமையில் உண்டான். பிழை காலத்துல யாரும் இல்லை, வயசுல எல்லா ஜீவனையும் அடைகின்ற நீ ஒரு பெரிய ஆலமரம். அதுல ஒரு பக்கத்தை கிளை போறது, அந்த கிளையில அழகா ஒரு இலை இருக்கு, கருதான இலை, அதுக்கு அதுக்குள்ள அடங்குறாமா நீ பதிலிருக்க எப்படி எப்படி புரியுது? அந்த சிசுவுடைய வயசுல எல்லா லோகமும் இருக்கு, எப்படி முடியுது? நாலமைகள் உண்டான் அது ஆலமரமா பெருசா இருக்கு, அது எங்க வேணா இருக்கிற மாதிரி அதுல இல்லை, ஒரு சின்ன இலைய பார்த்து அந்த தேசியம் சொன்னார். ஆலன்று வேலையினே உள்ளதோ ஆழ்வார் பாசத்தை எடுக்கிறார். இந்த ஆலமரம் இருக்க என்ன சமுதத்திலேயே முளைக்கிறதா, இல்ல பூமியிலே முளைக்கிறதா, இல்ல ஆகாசத்திலே வந்ததா? ஆகாசத்திலே வந்து நின்று அவ்வளவு பெரிய மரம் அது மின்னதோ மன்னதோ அப்படி சொல்ற மாதிரி அதுல ஒரு இலை எங்கேயோ கண்டுபிடிக்கிறார். இலை தொழு ஆலமாமரத்தின் இளைமையில் ஒரு பாலகனாய் பாலாகவே வட்டபலாக சமைத்த சேகரிச்சிய அத்தனையும் வயசு அடங்கிக்கணுமே முடிக்கிட்டார். அப்ப எவ்வளவு பெரிய உடம்பாகணும் இல்லையே? ஆலை அலைக்குள்ள அடங்குற குழந்தை அத்தனை லோகத்தை வயசு அடைக்குது என்ன தெரியும்? எப்படி எங்க வச்சிருந்தது? பிரம்மாண்ட மண்டலம் அகோ உது உதரேகதேசே, அந்த குழந்தை ஒரு மூலையில இருக்கு. இப்படிப்பட்ட சின்ன குழந்தை வராதான் எப்படி ஆகாச பூமி உலக பெரிய உருவம் எடுத்தது? கதம் பிரபூதம் வாராக வாசிவதோ வபு அத்தம் தே, யாரும் பார்க்க முடியாத திருக்கிறவதார் அந்த மாதிரி வராக அவதார் அந்த மாதிரி அவ்வளவு வளர்ந்த எப்படி ஒன்னால முடிஞ்சது? அப்பேற்பட்ட அவதாரம் எடுக்கிறிய பூமி பிராட்டை காப்பாத்துறது, பூமி பிராட்டினால் ஜனங்களை காப்பாத்துறதுக்கு. இந்த மாதிரி ஜனங்கள் பூமி பிராட்டை காமிச்சா லோகத்து ஜனங்கள் உஜ்ஜீவிக்கும், நல்ல காரியங்கள் பண்ணும் அப்படின்னு ஞானப்பிரான பேர் நல்ல சாஸ்திரங்கள்லாம் கொடுக்கிறார். பராப்பிரான் ஞானப்பிரான சமுதாயத்தை சொல்லுவார். திருக்கணும் மலையில் இன்னைக்கும் ஞானப்பிரான் சமதி தான் இருக்கு. அதனால ஞான திருவிருத்தத்தில் கடைசியில முடிக்கிச்ச ஆழ்வாருடைய பாசுரம், ஈன சொல்லாயினுமாக எரிசிலை முற்றும் ஏனத்துருவா இழந்தவிரான் இருங்கற்பகே வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்றல்லாதவர்க்கும் ஞானப்பிரான எல்லார் இல்லை நான் கண்ட நல்லதுவே. நான் பெருமான சொல்றேன், நான் தோற்றம் பண்றேன், அது எப்படியா நான் சொல்றது அற்பமா கூட இருக்கலாம், தப்பா கூட இருக்கலாம், இருந்தா நான் சொல்லாத சொல்லுவேன். ஞானப்பிரான் நினைப்பேன், வரா ஞானப்பிரானே கூப்பிடுவேன். ஈன சொல்லாய் இந்த நம்மாழ்வா என்ன சொல்றது அப்படி பரியாதமா பண்ணு போகும். இவைன்னா சாஸ்திரியா விஷயம் தெரியும், கூட பரியாதம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றா நம்மாழ்வா. ஈன இவை பகவான் நாமத்தை சொல்றது இது தெரிஞ்சு போச்சா எல்லாம். ஈன சொல்லாயிரமாக எல்லாரும் நினைச்சிருந்தோம், ஏ தெரிய முற்றும் ஏனத்துறவாய் சமுதிரத்தை போல புதித்தான் பெரிய சமுத்திரம், ஏனத்துறவாய் வராவதாரமாக எடுத்தான் கீழே போய் பூமி தேவி அப்படியே தூக்கினா இழந்த வீரான் இருங்க கற்பகம் செயல். எப்படி பெறுவார் கற்பக விருஷம் எதவானாலும் பெறுவார். சொர்க்கத்தை ஒரு கற்பக விருஷம் இருக்கு இந்த லோகத்துல, அங்க போய் கற்ப எது கேட்டாலும் பெறும். பெருமாளே கற்பகண்டர் தன்னைத்தானே தகவல் வைகுண்ட லோகம். அப்போ அங்கு நித்திய சூரியர்கள் தேவதைகளுக்கு அனுகிரகம் பண்ற ஒரு கற்பக விருஷம், நித்திய சூரியர்கள் அனுகிரகம் பண்ற வைகுண்டநாதன் அங்க ஒரு கற்பக விருஷம். என்ன இல்லையா விருஷமே வேண்டாம், பெருமான இருக்கலாம் எல்லோ லோகத்துல எல்லாம் இருக்கா, அவர் அனுபவிக்காதவர் லோகத்தில் இருக்கவர் இன்னும் யாராலோ எல்லாருக்குமே பகவான் ஞானத்தை போய் கலந்துருக்காங்க. அவளுக்கு வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்றும் ஞான அப்புறம் இல்லா ஞானப்பிரான எல்லாம் இல்லை. இப்ப இப்படி ஞானப்பிரான் யார் இப்ப அவனத்தை யார் உபகாரம் பண்ண முடியும்? நான் கண்ட நல்லதுவேன்னு சொல்லி சதா பெருமாள் திருவிதத்தில் நம்ம அவர் கொண்டாடி திருவாரவில்லை கடைசியில போறவோடு எந்த முடிக்கும் போது முன்னாடி கோரமலர் பாவை கண்பாக என் அன்பேயோ நீலவரி இருந்து பிறகு நிகழ்ந்தவப்ப கோலவராய் ஒன்றாய் நிறன் போற்றிடை கொண்ட எந்தாய் நீலக்கடல் கிடைந்தாய் ஒன்றை பெற்று இனி போக்குவனும் கோலவரப்பாவைக்கென்பாவிய பெருமாள் பிராட்டி வந்தான். பிராட்டி விடமாட்டான், அவளை விடமாட்டான். அழகான கோலமலர் பாவை அவளே அழகு, அவள் அவதாரம் பண்ண பத்மம் பாவை அழகு, அவள் இருக்கும்போது அவள் பொம்மை மாதிரி இருக்க அழகா கோலமலர் பாவைக்கு. அவள் யார் விரும்புறா எவ்வளவு வக்ஷஸ்தலம் அழகின் பெருமாள்கிட்ட தானே போனாவும். பிராட்டிக்கு அன்பாகிய பெருமாளே நீ எனக்கு அன்புதான், பிராட்டி எனக்கு தமிழ் சேர்த்துட்டு எனக்கு அன்புதான், நீ எப்படி அவதாரம் எடுத்த அந்த திருவாரணி முடிக்கும் போது அவதாரத்தை நினைக்கிற நீலவரி இரண்டு வரி கதை நிகழ்ந்ததப்ப எப்படி வரா அவதாரம் ரெண்டு பக்கத்தில் இரண்டு கோரை பொருட்கள் ரெண்டு அந்த சந்திரங்கள் மாதிரி இருக்கு, அது அப்படியே பெரிய மலை, நீயே பெரிய மலை, தந்தங்களும் பெரிசா இருக்கு. அப்ப போல வரா அழகான வராகம் எடுத்தாய், போல வராகம் ஒன்றாய் நிலம் போத்திடை கொண்ட என்றாய். அந்த பூமி தேவியை அந்த தந்தத்தை நுனியில் ஏற்றுக்க நீலக்கடல் கிடந்தாய். நீதான சமுத்திர வசனத்தில் இருந்த பிராட்டி ஒன்று சேர்ந்தாள், உன்னை பெற்று சமுத்திர வசனம் பண்ண வங்கக்கடல் கிடந்த பராதார பூமியை இழந்து கொண்டு வந்தாய். கோலமலர் பாவையாவோ அழகானவன் சொன்னார் பிராட்டி, கோல வராக நீ அழகானவன் வளர்த்தம் கோல வராகம். கோலம்னு மந்திர பெருமாளுக்கு பன்றிக்கும் பேரு, பெருமாளுடைய மந்திரத்துல வராக மந்திரத்துல கோலம் கோல புகழ்தான் தியானம் பண்றா. கோலம்னா வராகம் பேரு, அழகுன்னு பேரு, கோல வராகம் ஒன்றாய் ரெண்டு அர்த்தத்தோடு அழுவார். அனுபவிக்கிற ரசங்கள் இப்படி பெருமாள் அனுபவிக்கிறார் வராக வராதுல. இது பழைய காலத்துல என்ன பண்றால் இதான் தமையோ சித்தம் அந்தந்த காலத்துல அந்த அவதாரம் எடுக்கிறேன் ரெண்டுத்தையும் அனுபவிச்சாரோடு விதாட்சி கொள்ளணும்னு பார்க்கிற கதையை வச்ச நீலக்கடல் கிடைந்தாய் கோலவளர் பாவை நீலக்கடல் கிடைந்தாய் பார்க்கிறத கிடைஞ்சா நீர் பதம் போறாரு. அப்ப விஷம் வந்ததுக்கு இந்த விஷம் கருப்பு அது கலந்து போச்சு, அதனால நீலக்கடல் கிடைந்தாய் ஆச்சாரியாருடைய வியாக்கியானம் இதான் சமயோஜிதம் பஜயோக நிஜா ரசம். அதனால அவதாரம் பண்றதுக்காக அந்த சாணியை சென்று யோகம் பண்றேன். யோக நிதிரியும் பேரு நம்ம மாதிரி தாமச நிதிரி இல்லை, பையத்து வாழ்வியார் நாமும் நம்பாவைக்கு செய்யும் பைய பார்க்கிறவர்கள் பையத்து என்ற யோக நிதிரியும் பேர். அப்படிப்பட்ட பெருமான் யோக நிஞ்சா ரசம் அந்த யோக நிதி அனுபவிக்கிறான் அவன் தான் சீனிவாசன். அப்படியே அவதாரம் எடுக்கிறான், அப்படி கண் வைத்து போகும்போது இந்த ரோகத்தை அப்படியே சுத்தி பண்ண இதை காப்பாற்றான் பெருமான் வராக அவதாரத்தை பண்ண மாதிரி. அதனால ஞானத்திலான எல்லாம் நான் கண்ட நல்லது வேண்டும் பெருமாள் தான் அவன் தான் நல்லது உபகாரமான பெருவான். கோலைப்பிடாரே பூமி தெரிக்கிறானே பூமியில் கேட்கப்பட்டியே இதெல்லாம் யாரு தயாரிகளே இப்படிதான் நீ வராக எடுத்து பூமியை காப்பாற்றி ஜனங்களையும் காப்பாற்றி ஞானப்பிரானாயிரு என்று சொல்லி தயாரிகள் அனுக்கிறோம் என்றாலும் இந்த 81வது ஸ்லோகத்தை சொல்லி ஸ்லோகத்தை அனுபவிக்கிறோம். சிவாந்த சமயோஜிதம் பதியோக நித்தாசன் அடுத்து சனிக்கிழமும் சந்திக்கிறோம். உபநியாசம் முடியுது. வேதாந்த